இந்த நிகழ்ச்சி நமக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWRS கல்வி சமூக நல ஆய்வு அறவாளியம். நிகழ்ச்சியை படைக்கிறார் மு சங்கர். அன்பு வணக்கம் நேயர்களே, புதன்கிழமை மக்கள் நடுவே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. ஒவ்வொரு புதன்கிழமையும் வேலைவாய்ப்பு, வேலை திறன், பணி சார்ந்த நேர்காணல் ஆகியவற்றை தாங்கி கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் EWRF ஆதரவில் மலர்கிறது மக்கள் நடுவே. இந்த நிகழ்ச்சியில் தொடக்கமாக நாம் பாடல் ஒன்றை செய்வோம். 1917 ஜூன் மாதம் எனக்கு 22 வயதாக இருந்த பொழுது நான் 7 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்த ஒசாக்கா மின் விளக்கு நிறுவனத்திலிருந்து சொந்த வியாபாரம் செய்வதற்காக வேலையை விட்டு விலகினேன். நான் வேலையை விட்டதற்கான காரணங்களில் ஒன்று, எனது கண்டுபிடிப்பான மின் விளக்கை எனது நிறுவனத்தில் யாரும் கண்டுகொள்ளவில்லை. நான் மின்சார பணியில் ஈடுபட்டிருந்ததால் தொடர்ந்து அதில் கவனம் செலுத்தி மிகவும் வசதியான, எல்லோருக்கும் எளிதான மின் விளக்கு ஒன்றை கண்டுபிடித்தேன். இது போன்ற பொருளால் நிறுவனத்துக்கு ஒரு பயனும் இல்லை என்று எனது மேலதிகாரி எனது கண்டுபிடிப்பை முற்றாக ஒதுக்கி தள்ளிவிட்டார். அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது எனக்கு பலத்த அடியாக இருந்தது, மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது. வேலையை உதறி தள்ளிவிட்டேன். நான் 22 வயதே உடைய இளைஞனாக இருந்த காரணத்தால் தோல்வியை பற்றிய கவலை இருந்தாலும் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்தது. உண்மையில் தோல்வியை போன்று வேறு எதுவும் இல்லை என்பதை நான் நம்புகிறேன். இந்த உறுதிப்பாடுதான் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கிறது. இப்படி கூறியவர் தான் கண்டுபிடித்த ஒரு மின் விளக்கு நிராகரிக்கப்பட்டது என்பதற்காக வேலையை உதறி தள்ளி பிற்காலத்தில் உலகின் மிகப்பெரிய மின்னியல் நிறுவனங்களில் ஒன்றான மட்சுஷிதா நிறுவனத்தை உருவாக்கிய கொனேசுகே மட்சுஷிதா. இன்றைய நமது நிகழ்ச்சியிலே பாதுகாவல், பாதுகாவலர், பாதுகாவலர் துறை பற்றி நாம் பேசவிருக்கிறோம். அது குறித்து நம்முடைய பேசுவதற்கு பாதுகாவல் துறை ஆலோசகர் டாக்டர் நா பாஸ்கரன் அவர்கள் இங்கே நம்மோடு இருக்கிறார். வணக்கங்க டாக்டர். வணக்கம். பொதுவாக இந்த பாதுகாவல் துறை அப்படின்னா என்ன? இன்றைய நிலையிலே, உலகளாவிய நிலையில் பாதுகாவல் துறை என்றால் பல்வேறு நிறுவனங்களிலே குறிப்பாக பாதுகாவல் வழங்கக்கூடிய அதிகாரிகளாகவும் சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய காவலர்களையும் நாம் பாதுகாவல் அதிகாரிகளாக அல்லது பாதுகாவலர்களாக நாம் இப்பொழுதும் அழைத்து வருகின்றோம். ஆனால் இன்று உலகளாவிய நிலையிலே பாதுகாவல் துறை என்பது ஒரு பெரிய சிறந்த துறையாக கருதப்படுகின்றது. இதற்கென்று இன்றைய சூழ்நிலையிலே பல்வேறு தகுதிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இந்த துறையிலே சேர்பவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் உலகளாவிய நிலையிலே இருக்கின்றது. நமது மலேசியாவில் மட்டிலும் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட பாதுகாவல் நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் ஏறத்தாழ 150,000 காவலர்களாகவும் காவல் அதிகாரிகளாகவும் பல பேர் இருக்கின்றார்கள். சரி, செக்யூரிட்டி என்று இந்த துறையை நாம் சொல்றோம். பாதுகாப்பு என்று நாம் சொல்லும் பொழுது பொதுவா நமக்கு தெரிந்தது போலீஸ், ராணுவம். இப்படி இந்த பாதுகாப்புக்கும் இந்த பாதுகாவல் துறைக்கும் என்ன வேறுபாடு? காவல்துறைக்கும் பாதுகாவல் துறைக்கும் வேறுபாடுகள் அதிகம் இல்லை என்றாலும் பாதுகாவல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தனியார் நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக அது கருதப்படுகின்றது. இந்நாட்டிலே வந்து ஏறத்தாழ நான் நினைக்கின்றேன் 40 ஆண்டுகளாக நம்முடைய இந்த பாதுகாவல் துறை இருந்து வந்திருக்கின்றது. இதிலே சாதாரண நிலையில் உள்ள பலர் சேரக்கூடிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப எல்லோரும் வந்து தகுதியுடையவர்களாக இருந்தால் இது ஒரு பெரிய தொழிலாக அவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அரசாங்கங்கள் பல்வேறு நாடுகளிலே பல அரசாங்கங்கள் இந்த காவல்துறை என்று சொல்லக்கூடிய போலீஸ் வேலைக்குள்ளவர்களை அல்லது போலீஸ் அதிகாரிகளை அவர்கள் வந்து அரசாங்க செலவிலும் அரசாங்க சம்பளத்திலும் எடுக்க விரும்பாமல் இந்த தொழிலை வந்து வெளியார் துறைக்கு, அதாவது தனியார் துறைக்கு விடுகின்றார்கள். குறிப்பாக அமெரிக்காவிலே பல்வேறு மாநிலங்களில் இந்த காவல்துறை என்று அழைக்கக்கூடிய அரசாங்க காவல் அதிகாரிகள் எல்லாம் இப்பொழுது இந்த தொழிலை வந்து பிற தொழில், அதாவது தனியார் நிறுவனம் கொடுத்து அதை வந்து அவர்கள் காவல்துறையாக பயன்படுத்தி வருகின்றார்கள். சரிங்க டாக்டர். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் நம்ம நாட்டில் ஒரு 60 வயது வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க, இவங்க எல்லாம் பெரும்பாலும் பாதுகாவலர்களா வேலை செய்யறாங்க. அப்ப இந்த ஒரு பாதுகாவல் துறை அப்படின்னு பொதுவா மக்கள் பார்க்கும் பொழுது இதுதான் நமக்கு தெரியுது. ஆனா இந்த துறையில வந்து தனிப்பட்ட பயிற்சிகள் இப்படிலாம் இருக்குதா, இல்ல அரசாங்கம் வந்து எதுவும் வாய்ப்பு வழங்குதா, பயிற்சிகள் அளிக்கப்படுகிறதா, அதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீங்கள் சொல்வது உண்மை. இதுவரையிலே வந்து காவலர்கள் என்று அழைக்கப்படும் பொழுது இந்நாட்டிலே வந்து நீங்க சொன்னது போல, அதாவது வேலை வாய்ப்புகள் இழந்தவர்களும் ஒரு சில வேலை முடிவிட்ட பிறகு தங்களுடைய 60 வயதிலே வந்து காவலர்களாக பல நிறுவனங்களை இணைந்து வருகின்றார்கள். ஆனால் அதுவும் இப்ப மாறுபட்டு வந்திருக்கின்றது. இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக பல இளைஞர்களும் சரி, நடுத்தர வயதினரும் சரி, இந்த தொழில்களை சேர்ந்து வருகின்றனர். ஏன்னா வாய்ப்புகள் அதிகம், சம்பளமும் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் எதிர்காலத்திலே இவர்கள் இந்த துறையில நிலைக்க வேண்டும் என்றால் இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட, அங்கீகாரம் பெற்ற, தகுதி பெற்ற ஒரு காவலராக வரவில்லை என்றால் பல்வேறு நிறுவனங்கள் இவர்களை வேலைக்கு அமர்த்த மாட்டார்கள். இப்பொழுது இருக்கின்ற தனியார் நிறுவனங்கள், காவல்துறை நிறுவனங்கள், 200 நிறுவனங்கள் இருக்கின்றன. இவர்கள் எதிர்காலத்திலே உலக ரீதியாக உள்ள நிறுவனங்களிலே தங்களுடைய காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தகுதி படைத்தவர்களைத்தான் அவர்கள் இதை சேர்த்துக் கொள்வார்கள் என்பது திட்டவட்டம். அந்த அடிப்படையில் அரசாங்கம் இதை உணர்ந்து இப்பொழுது நம்முடைய ஆள்பலை அமைச்சு மூலமாக பல தகுதி வாய்ந்த, அதாவது தேர்வு பெற்ற அதிகாரிகள் உருவாவதற்கு அவர்கள் அங்கீகாரம் அளித்து அதற்கான உதவிகளையும் நம்முடைய மாணவர்களுக்கு செய்து வருகின்றார்கள். சரிங்க, இப்ப இந்த பாதுகாவல் துறை அதிகாரிகளுக்கு, பாதுகாவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி மனிதவள அமைச்சு வழங்குது, அதை யாரை தொடர்பு கொள்ளலாம்? பல்வேறு நிறுவனங்கள் இதை பயிற்சி நடத்தி வந்தாலும் தற்சமயம் EWRF நடத்தக்கூடிய C3G என்று அழைக்கக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக எந்த நிறுவனங்களை தொடர்பு கொள்ளலாம் என்ற அந்த ஆலோசனையும் அவர் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. சரி நேர்களே, C3G அந்த தொழில் ஆலோசனை வழிகாட்டல் மையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 1-800-88-3973, 1-800-88-3973. சரிங்க, இப்ப வேலை என்றால் பணம், அதுக்கு தான் நம்ம முக்கியமா வேலை செய்யறோம். இந்த பாதுகாவல் துறையில கடைநிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் வருமானம் என்பது எப்படி இருக்கு? நல்ல கேள்விங்க. இந்த காலகட்டத்தில் வந்து சாதாரண காவலர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு தெரிந்து ஒரு 800 வெள்ளியிலிருந்து 1200 வெள்ளி இல்ல 1500 வெள்ளியிலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த தகுதி படைத்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு நிறுவனங்களிலே எனக்கு தெரிந்த பெரிய நிறுவனங்களில் 5000 வெள்ளி முதல் 10000 வெள்ளி வரை சம்பாதிக்கக்கூடிய தகுதி பெற்று வருகின்றார்கள். அனுபவம் மட்டுமல்ல, இதுவரையில் அனுபவசாலிகளாக இருந்தவர்கள் அதற்கான தகுதியும் இந்த துறைகளை பெறுவார்கள். ஆனால் எதிர்காலத்திலே பெரிய பெரிய நிறுவனங்களிலே பல்வேறு வகைகளிலே இவர்கள் தங்களுடைய இந்த திறமையை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பெரிய சம்பளமும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கின்றது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சரிங்க டாக்டர், இதுவரைக்கும் நிலையத்துக்கு வந்து நமக்கு இந்த விளக்கத்தை அளித்ததற்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாம் பாதுகாவல் துறை மாணவர் ஒருவரை சந்திக்கவிருக்கிறோம். திரு நா சுரேஷ் அவர்கள் இப்பொழுது நம்மோடு இருக்கிறார், அவரை நாம் அடுத்து சந்திப்போம். வணக்கங்க திரு நா சுரேஷ். வணக்கம். இந்த பாதுகாவலர் துறை படிப்பு வந்து நீங்க எவ்வளவு காலமா இப்ப அந்த படிப்பை மேற்கொள்றீங்க? இப்பதான் ஒரு 8 மாதங்கள் ஆகிவிட்டது. எங்க படிக்கிறீங்க? காலேஜ் புத்ரா இந்திரைகள படிக்கிறேன். அது ஒரு தனியார் கல்லூரி, பிரைவேட் காலேஜ். அது வந்து இந்த துறைக்குன்னு இருக்கா இல்ல எல்லா துறைகளும் சேர்ந்து இது ஒரு துறையா இருக்குதுங்களா? இந்த துறைக்கு மட்டும்தான் இருக்கு. ஆக இது வந்து அரசாங்கம் உங்களுக்கு வழங்கக்கூடியதா இல்ல நீங்க தனியா உங்க முயற்சியில மேற்கொண்டு படிக்கிறீங்களா? தனியா என்னோட முயற்சியில தான் படிக்கிறேன். எப்படி உங்களுக்கு இந்த துறையில ஆர்வம் வந்துச்சு? ஏன் வந்து இந்த பாதுகாவல் துறையில போய் சேரணும்ன்ற ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து ஒரு துப்பாரி விளையாட ஆகணும்னு ஒரு ஆசை. ஏன்னு கேட்டுக்கிட்டா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப இந்த ஜேம்ஸ் போன் படம் பார்க்கலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஜேம்ஸ் போன் படம் பார்க்க ஆசையாக இருக்கும்போது அவங்க எப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதுலேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு ஆர்வம் வந்தது. ஒரு துப்பாரி வளர ஆகணும், ஒரு துப்பறியும் நிபுணர் ஆகணும்னு ஒரு ஆசை. சரி, இப்ப இந்த துறையில நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு அடிப்படை தகுதி என்ன? அடிப்படை தகுதி வந்து மினிமம் SPM 3 கிரெடிட் வச்சிருக்கணும், இங்கிலீஷ்ல வந்து கிரெடிட் இருக்கணும். எவ்வளவு காலம் அந்த படிப்பு உங்களோட டிப்ளமா படிப்பு? 2.5 வருஷம். அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் இந்த துறையில? அதுக்கு பிறகு நம்ம டிகிரி எடுக்கலாம், டிப்ளமா முடிச்சு கூட வேலைக்கும் எழுதி போடலாம். சரி, இந்த துறையில இப்ப நீங்க 8 மாதமா படிக்கிறீங்க, என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் உங்களுக்கு வழங்குறாங்க? லாவை பத்தி படிப்போம், மேனேஜ்மெண்ட் பத்தி படிப்போம், ஹியூமன் ரிசோர்ஸ் பத்தி படிப்போம். வெளியே சைட் சர்டிபிகேட்லாம் இருக்கு, வத்தானியா அனுப்புவாங்க, அஸ்கா வத்தானியா ட்ரைனிங் அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா இருக்கும், ஒரு வேலை கேட்கும் போது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இந்த படிப்பை முடிச்சோடனே இதுலயே உங்களோட எதிர்காலம்? என்னோட எதிர்கால ஆசைனா ஒரு போலீஸ் அல்லது ஒரு துப்பறிவாளர் ஆகணும்னு ஒரு ஆசை. என்னோட டிகிரி படிப்பை மேற்கொண்டு ஒரு போலீஸ் இல்லைனா ஒரு துப்பறிவாளர் ஆகணும்னு ஆசை. சரிங்க, இது வரைக்கும் இந்த பாதுகாவல் துறை படிப்பை பத்தி நீங்க படித்துக் கொண்டிருக்கிற மாணவர், அது பற்றி நமக்கு விளக்கியதற்கு நன்றி, வணக்கம். வணக்கம். விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். தொழில் வழிகாட்டி ஆலோசகர் பயிற்சி மையம் EWRF எனும் கல்வி சமூக நல அறவாரியத்தின் ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தின் நோக்கம் ஒரு தொழில்துறையை தேர்வு செய்யவும், அதன் இலக்கை நோக்கி செல்லவும் மாணவர்கள் ஆற்றல் பெறச் செய்வது, பட்டறையில் மாணவர்களை தீவிரமாக ஈடுபடச் செய்வதன் வழி அவர்களின் குணாதிசயங்கள், ஆற்றல், விருப்பம், தன்மைகள் போன்ற அம்சங்களை ஜான் ஹாலன் தத்துவத்தின் அடிப்படையில் அடையாளம் காண்பது, மாணவர்கள் தங்களுக்கு பொருத்தமான தொழிலை தேர்வு செய்வதில் உதவுவதுடன் அதன் இலக்கை அடையும் வழிமுறைகளை வகுப்பது, பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், திறன் பயிற்சி கழகங்கள் ஆகியவை வழங்கும் கல்வித்துறைகள் பற்றியும் அவற்றுக்கான கல்வி கடனுதவி மற்றும் உபகார சம்பளங்கள் குறித்த விவரங்களையும் வழங்குதல். இத்திட்டத்தில் மாணவர்கள் தங்களது தனிப்பட்ட ஆற்றலையும் குணாதிசயங்களையும் ஆய்ந்து அறிந்து கொள்ள ஜான் ஹாலன் தத்துவத்தின் அடிப்படையில் சுய ஆய்வு முறையை பின்பற்றுவர். மூன்றாம் படிவம் மற்றும் மேல்நிலை மாணவர்கள் பங்கேற்க மே மாதம் வரைக்குமான 50 பட்டறைகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பட்டறையிலும் தலா 50 மாணவர்கள் என மொத்தம் 2500 மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. இத்திட்டம் ஆண்டு முழுவதும் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தை செயல்படுத்த விரும்பும் தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் EWRF உடன் தொடர்பு கொள்ள வேண்டும். தொலைபேசி 03-2693-4671 அல்லது 2693-4672. தொழில் வழிகாட்டி ஆலோசக பயிற்சி மையம். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF. அடுத்து நாம் இந்த பாதுகாவல் துறையில் மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு எம் சுரேந்திரன் அவர்களை சந்திக்கவிருக்கின்றோம். அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். வணக்கங்க திரு எம் சுரேந்திரன். வணக்கம் சார். எவ்வளவு காலமா நீங்க இந்த துறையில இருக்கிறீங்க, இந்த செக்யூரிட்டி துறையில, அதாவது இந்த பாதுகாவலர் துறையில? நான் இந்த பாதுகாவல் துறையில ஏறத்தாழ ஒரு 8 வருடங்களா இந்த பாதுகாவல் துறையில இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா இந்த என்னோட SPM படிப்பு முடிச்சு அதுக்கு அப்புறம் வந்து நிறைய துறைகளில் நான் வந்து பணியாற்றி வந்திருந்தேன். அப்புறம் இந்த பாதுகாப்பு துறையில் நான் வந்து ஒரு ஈடுபாடு வந்தது. பாதுகாப்பு துறையில வந்து நான் வந்து சேர்ந்து ஒரு பாதுகாவலராக தான் என்னோட கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பணியை தொடங்கும் பொழுது பாதுகாவலர் தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் வந்து படிப்படியா வந்து இந்த பாதுகாவலரோட வேலைகளை வந்து கற்றுக்கொண்டு அப்புறம் இதுக்கு பல கோர்ஸ் இருக்கு. அதாவது தனியார் நிறுவனங்கள் நம்ம வந்து பாதுகாவல் சேஃப்டி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த கோர்சஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம போயிட்டு கண்ண நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாம் எடுத்து பெற்றுக்கொண்டு சோ அதுக்கப்புறம் வந்து என்னோட பொசிஷன் வந்து படிப்படியாக வந்து ஒரு அதிகாரி லெவல்ல நான் வந்து பணியாற்றி வந்தேன். இப்போதைக்கு அந்த படிப்படியா நீங்க வந்த பிறகு இப்ப என்ன பணி புரியுறீங்க? இப்ப வந்து மேலாளரா இருக்கேன், ஆபரேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த வேலையில ஆபரேஷன் மேனேஜர்னு சொன்னாக்கா நம்ம வந்து நம்மளுக்கு டவுன் லைன்ஸ், அதாவது நம்ம செக்யூரிட்டி கார்ட்ஸ், பாதுகாவலர்களை வந்து நம்ம வந்து கண்காணிச்சுட்டு வரணும். ஏறக்குறைய என்னிடம் ஒரு 60-80 பாதுகாவலர்கள் என்னிடம் வேலை செய்கிறார்கள். இப்ப அவர்கள் அவர்களுடைய தினசரி தேவைகள் அவர்களை வந்து வேலைக்கு கொண்டு போய் விடணும். அப்புறம் வந்து எந்த இடத்துல எப்படி எந்த மாதிரி பாதுகாவலர்கள் வந்து நம்ம வந்து பணியில வந்து வைக்க முடியும். அதாவது நிறைய இடங்கள் இருக்கு, அபார்ட்மெண்ட் இருக்கு, கொண்டோமினியம்ஸ் இருக்கு, அப்புறம் தொழிற்சாலைகள், அப்புறம் வந்து வீடமைப்பு இடங்கள், பேங்க்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. யார் யாருக்கு எந்தெந்த குவாலிபிகேஷன் இருக்கோ அவங்க அந்த தரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அங்கங்க அவங்கள வந்து நம்ம வேலைக்கு நம்ம அனுப்பணும் டெய்லி. ஆக ஒரு மேலாளர் அப்படின்ற பொழுது அவங்களெல்லாம் கண்காணிச்சு அவங்களுக்கு வேலை என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் நீங்க செய்யணும். ஆமா, கண்டிப்பா. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க பாதுகாவலரா வேலையை தொடங்கி இப்ப இந்த அதிகாரிகள் அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆக ஒருவர் ஒரு சாதாரணமா இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்னா என்ன தகுதி தேவை? இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இப்ப மினிமம் குவாலிபிகேஷன் ஒரு செக்யூரிட்டி கார்டு, ஒரு பாதுகாவலர்னா SR, இப்ப வந்து PMR மினிமம் குவாலிபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து SPM அதிகாரியா, ஒரு அதிகாரியா இந்த பாதுகாவலர் அதிகாரியா சேர்றதுக்கு நாங்க வந்து SPM ல இருந்து SCPM அப்புறம் வந்து டிப்ளமா வைத்துக் கொண்டிருக்கலாம். பாதுகாவலர் அதிகாரின்னு சொல்லும் போது அவங்களோட குவாலிபிகேஷன் வந்து ஒரு டிப்ளமா அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஸ்டார்டிங் சேலரி வந்து ஏறக்குறைய ஒரு 2500 இருந்து ஒரு 5000 வெள்ளிக்குள்ள நம்ம வந்து பாக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து அதிகாரியா தான் வந்து பாதுகாவலரா சேர்றாங்க, பாதுகாவலர் அதிகாரி தான் சேர்றாங்க. பாதுகாவலர் வேலைக்கு வந்து வயதானவங்க, இந்த எழுத படிக்க தெரியாதவங்க, அந்த மாதிரி தான் ரொம்ப பேர் வராங்க. சில பேர் வந்து நல்லா படிச்சவங்களும் பாதுகாவலரா வராங்க. இந்த பாதுகாவலர் வேலையோட முக்கியத்துவம் வந்து யாருக்கும் ரொம்ப தெரிய மாட்டேங்குது. எனக்கா வந்து அவங்க இதை வந்து நல்லா ஒரு நுணுக்கமா இந்த வேலையை வந்து அவங்க வந்து கத்துக்கிறது இல்ல. சரி, இப்ப பாதுகாவலர், பாதுகாவலர் அதிகாரி, இவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி வேலை செய்வாங்க? பாதுகாவலர் வந்து நம்ம சாதாரணமா பாக்குறோம், ஒவ்வொரு இடத்துலயும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த பாதுகாவலர் அதிகாரிகள் என்ன செய்வாங்க? பாதுகாவல் அதிகாரிகள் வந்து இவங்க எல்லாத்தையும் கண்காணிக்கிறது தான் பாதுகாவல் அதிகாரியோட வேலை. இவங்க எல்லாத்தையும் கண்காணிக்கிறது, எமர்ஜென்சி கேசஸ் ஹேண்டில் பண்றது, அவங்களோட மேல் அதிகாரிகளுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறது. மத்த இப்ப வந்து அங்க ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு கொண்டோமினியம் எடுத்துக்கிட்டாக்கா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட் வழி நடத்துறதுக்கு ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அவங்க வந்து நம்ம அதிகாரி வந்து அவங்கள்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணோம் டெய்லி. பிரச்சனையை தவிக்கிறது, ஒரு பிரச்சனையை வந்து பேசி தீக்கிறது, நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொண்டு வருது பாதுகாவல் அதிகாரியோட வேலை. இது ஆபத்து அவசர வேலைகள்ல இந்த பாதுகாவல் அதிகாரிகள் இல்ல பாதுகாவலர்கள் என்ன மாதிரியான எது போன்ற உதவிகளை செய்ய முடியும்? பாதுகாவல் அதிகாரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம கவர்மெண்ட்ல வந்து நிறைய கோர்சஸ் வைக்கிறாங்க. இப்ப கோர்சஸ்னாக்கா கவர்மெண்ட்ல இப்ப வந்து பாதுகாவல் அதிகாரிக்காக ஒரு ஒரு 6 months கோர்சஸ் வருது. சோ அந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சோ அந்த கோர்சஸ்ல வந்து போனீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் கோர்சஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்சஸ், ஒரு ஆபத்து அவசர நேரத்தில் வந்து ஒரு அதிகாரி என்ன செய்யணும் அப்படின்னு அந்த கோர்சஸ்ல சொல்லிக் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து நம்ம பாதுகாவலர் அதிகாரிகள் போயிட்டு வந்திருந்தா கண்டிப்பா அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்க ஒரு ஆபத்தான இருக்கக்கூடியவங்ககிட்ட வந்து உதவி செய்யலாம். இப்போ தனியார் நிறுவனங்களும் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரு நல்லா வேலை செய்யறாங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களை வந்து இந்த கவர்மெண்ட் காஸ்க்கு வந்து அனுப்பணும். சோ இப்ப முதல் புதுசா வரவங்களை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்களை வந்து இந்த கவர்மெண்ட் கோர்ஸ்க்கு அனுப்பி அப்புறம் அந்த கவர்மெண்ட் கோர்ஸ்ல திருப்பி வரும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சலுகை கொடுத்து குறைஞ்சபட்ச சம்பளம் வந்து 2500 வெள்ளியிலிருந்து 3000-4000 வெள்ளி கூட எடுக்கலாம். சோ அவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்து அவங்க நல்லா அந்த இடத்துல வைத்துக் கொள்ளலாம். முழு தகுதி பெற்ற ஒரு பாதுகாவல் அதிகாரியா வரத்துக்கு ஒருத்தருக்கு எத்தனை காலம் பிடிக்கும்? முதல் பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா குவாலிபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். செகண்ட் அனுபவம், அனுபவம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 இல்லது ஒரு 10 வருடங்குள்ள அந்த அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் இருந்தால்தான் அவர்கள் அந்த அதிகாரி என்ற அந்த வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உட்கார்ந்து வரக்கூடிய சூழ்நிலைமைகளை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த இது இருக்கும். சரிங்க, இதுவரைக்கும் நமக்கு இந்த பாதுகாவல் துறை உங்க அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மக்கள் நடுவே நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம வந்து ரெசுமி இல்லது வந்து சிவின்னு சொல்லுவாங்க, கோ கரிக்குலம் வீட்டை, அதை பத்தி நம்ம வந்து ஒரு கண்ணோட்டம் விட போறோம். பொதுவாக நம்ம இந்திய மாணவர்கள் மத்தியில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த ரெசுமியோட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு தெரியல. பல மாணவர்கள் வந்து இந்த ரெசுமியை வந்து 2ஆம் வருஷத்திலேயே வந்து அவங்க வந்து இந்த ரெசுமியை வந்து தயார் பண்ணிக்க வேண்டும், ஆனா மாணவர்கள் வந்து அது தயார் பண்ண இல்லை. இதோட முக்கியம் என்னன்னா வந்து ஒரு பட்டதாரிகள் மட்டும் இல்ல, எந்த துறையில படிக்கிறவங்களுக்கும் வந்து ரெசுமி தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூல்ஸ், அவங்களை வந்து விளம்பரம் படுத்துற பொருள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரதிநிதியா வந்து ரெசுமியை தான் அனுப்புவாங்க. எந்த வேலைக்கும் கேட்டாலும் இந்த ரெசுமி மூலியமா தான் வந்து அவங்க வந்து இந்த விண்ணப்பத்தை போடுவாங்க. இந்த ரெசுமி வச்சு தான் வந்து விண்ணப்பம் போடுறதுக்காக. இதோட முக்கியம் வந்து மாணவர்கள் வந்து பட்டதாரிகள் வந்து ரொம்ப உணர வேண்டும், இந்த ரெசுமியை வந்து ஒரு மார்க்கெட்டபிள் ரெசுமியா வந்து தயார் பண்ணி அனுப்பினா தான் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து பிரகாசமா இருக்கும். இது ஏன் முக்கியம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த சுய குறிப்புல தான் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து மாணவர்கள் இல்ல பட்டதாரிகள் வந்து அதுல வந்து அனுப்புவாங்க. ஒரு ரெசுமி நீங்க பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான அங்கங்கள்லாம் இதுல இருக்கு. பொதுவாக வந்து இந்த ரெசுமி எழுதுறது பண்ணாதவனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஒரு பேப்பர்ல வந்து லிஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட அவுட்லைன் பண்ணலாம், என்ன செய்யலாம் ரெசுமிலன்ட்டு. மொதல் பகுதி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து கண்டென்ட் ஆஃப் ரெசுமி சொல்லுவாங்க, உள்ளடக்கம் இல்லைன்னா வந்து கண்டென்ட் சொல்லுவாங்க. அதுல வந்து அவங்களோட வந்து பர்சனல் பயோ தான், அவங்களோட பேரு, தொலைபேசி நம்பர், அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், அப்புறம் வந்து இந்த மொதல் பக்கத்துல வந்து அந்த கண்டென்ட் ஆஃப் ரெசுமி நீங்க பாத்தீங்கன்னா மொதல் பக்கத்துல வந்து அந்த ஷார்ட் நேம், நிக் நேம்லாம் வந்து போடக்கூடாது ரெசுமில, எல்லாம் முழு பேரா தான் இருக்கணும். ஐசியில என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் வச்சு, அவங்களோட அட்ரஸ், முழு அட்ரஸ், போஸ்ட் கோட் எல்லாம் வச்சு, தொலைபேசி நம்பர், வீட்டு போன் நம்பரு, இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் வந்து வச்சிருக்கணும். ரெண்டாவது பகுதி நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ஆர் சம்மரின்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்ன சொல்லுவாங்க, அவங்க நோக்கம் இல்லைன்னா வந்து அவங்கள பத்தி ஒரு சம்மரி, அவங்க வந்து என்ன ஆஃபர் பண்ண போறாங்க, அவங்கள பத்தி அவங்களோட என்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து டு பி அ ப்ரொஃபஷனல் இன் திஸ் மார்க்கெட்டிங் ஏரியா மார்க்கெட்டிங் ஃபீல்ட் ஆர் சம்திங், அது வந்து ஒரு ஷார்ட் சம்மரி அவங்கள பத்தி. அது வந்து ரெண்டாவது பக்கம் அந்த பயோடேட்டா முடிஞ்சனே. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வந்து எடுகேஷன் கல்வி தகுதி. கல்வி தகுதி பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆக உயர்ந்த கல்வி வந்து அங்க என்ன படிச்சிருக்காங்க அதுல இருந்து ஆரம்பிக்கணும். லைக் ஒரு உதாரணத்துக்கு வந்து பிஹெச்டி வச்சிருந்தாங்கன்னா பிஹெச்டி, இல்லனா வந்து நீங்க பொதுவா வந்து டிகிரினா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் எடுகேஷன், அப்புறம் வந்து ஃபார்ம் சிக்ஸ் செஞ்சிருப்பாங்க எஸ்டிபிஎம், அப்புறம் வந்து எஸ்பிஎம், இதோட நிப்பாட்டிக்கலாம். அந்த எஸ்பிஎம்மோட இல்ல எஸ்பிஎம்க்கு மேலதான் வந்து அவங்க போடணும் பொதுவாக பட்டதாரிகளுக்கு. இந்த நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த சுருக்கமா வந்து அவங்களோட குவாலிபிகேஷன் லைக் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இல்ல பேச்சுலர் பி எஸ் சி பண்ணும், அதுல வந்து எக்ஸ்பிளேஷன் எதுல மேஜர் பண்ணிருக்காங்க, அதுல வந்து அந்த கல்வி தகுதி கட்டத்துல வந்து போடணுவாங்க. அடுத்தது வந்து பொறுப்பாடு நடவடிக்கை, அப்பனா வந்து எக்ஸ்ட்ரா கோ கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது ரொம்ப முக்கியம், இந்த பகுதி தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கல்வி தகுதி அடுத்து வந்து இந்த கோ கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பட்டதாரிகா இல்லனா வந்து ஒரு டிப்ளமா ஹோல்டர் ஸ்கூல் வந்து இந்த கோ கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் குவாலிபிகேஷன் வந்து நல்லா ஸ்பெசிபிக்கா போட்டாதான் வந்து இன்டர்வியூ போறப்ப வந்து அந்த எவல்வேஷன் போர்டு வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க இந்த மாணவர்களுக்கு இல்ல இந்த பட்டதாரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கா, ஒரு தலைமைத்துவம் இருக்கா, இல்ல ஒரு நல்ல பேச்சு திறன் இருக்கா, வந்து அது மூலியமா வந்து எவல்வேஷன் பண்ணிருவாங்க அவங்க வந்து அது மூலியமா தான் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சோ வந்து இந்த எக்ஸ்ட்ரா கோ கரிக்குலம் பகுதியில வந்து அவங்க வந்து எந்தெந்த ஆர்கனைசேஷன் வந்து என்னென்ன பதவி வச்சிருந்தாங்க, எந்தெந்த துறையில வந்து அவங்க பங்கெடுத்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து விளையாட்டு துறையில யூனிவர்சிட்டியில படிக்கிறப்ப வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபுட்பால்ல ரிப்ரசென்ட் பண்ணிருக்கலாம், இல்ல ஸ்டேட்டுக்கு ரிப்ரசென்ட் பண்ணிருக்கலாம், இல்ல யூனிவர்சிட்டிக்கு வந்து ரிப்ரசென்ட் பண்ணி ஏசியன் யூனிவர்சிட்டி கேம்ஸ் போயிருக்கலாம், அதுல வந்து அவங்க வந்து கோல்டு மெடல் எடுத்துக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் நீங்க வச்சிருப்பீங்களா பாத்திருப்பீங்களா, ஸ்டூடெண்ட் கவுன்சில் அதுல கூட வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரா இருக்கலாம். சோ அதுல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் எப்படி இவல்யூட் பண்ணுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருந்தாங்கன்னா வந்து நிச்சயமா வந்து அவங்களுக்கு ஒரு தலைவர் அர்த்தம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கு. ஒரு தலைவர் இருந்தா நிச்சயமா வந்து அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கும், நல்ல பேச்சு திறன் இருக்கும், இதெல்லாம் வந்து இவல்யூஷன் செஞ்சிடலாம் அந்த கோகரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ். அடுத்தது வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை அனுபவம். ஒரு தினத்துக்கு வந்து படிக்கிற காலகட்டத்திலே வந்து அவங்க பார்ட் டைம் வேலைலாம் செய்யலாம், ஒரு தினத்துக்கு வந்து இந்த ஐடி ஃபீல்ட்ல வந்து மேபி அவங்க சாஃப்ட்வேர் செய்யலாம், இல்ல கன்சல்டேஷன் செஞ்சிருக்கலாம், மேபி வந்து அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இல்ல டெலி மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கலாம், இல்லனா வந்து ஒரு பார்ட் டைம் பிசினஸ் என்ன செஞ்சிருக்கலாம். அந்த வேலை அனுபவம் எல்லாம் வந்து அந்த சுய குரூப்ல அவங்க போட்டா அது ஒரு பிளஸ் பாயிண்ட், ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த துறையில வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அதுல அந்த வேலை அனுபவம்ல வந்து அவங்க எத்தனை தேதியும் நம்ம வந்து ஸ்பெசிபிக் எழுதியணும், இத்தனை வருஷத்து இத்தனை தேதியில இருந்து எத்தனை தேதி வரைக்கும் நான் இங்க வேலை செஞ்சிருக்கேன், இந்த துறையில நான் வேலை செஞ்சிருக்கேன்னு அந்த ரெசியூமில போட்டாகணும். இன்னொரு முக்கியமான அங்கம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸ்னா வந்து உங்களோட திறமைகள் உங்களோட குவாலிபிகேஷன் வந்து ஒரு ஆள் வந்து என்டோஸ் பண்ணி ஆகணும், இரண்டு பேர் போட்டாகணும். பெரும்பாலும் வந்து அந்த ரெஃபரன்ஸ் வந்து உங்களோட ஹையர் அத்தாரிட்டி ஹையர் ரெக்கக்னேஷன் பண்றவங்களா இருக்கணும், ஒரு நல்ல ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். உங்க லெவல்ல இருக்கிறவங்க வந்து ரெஃபரி ஆக முடியாது, நீங்க படிச்சிருக்கீங்கன்னா உங்க நண்பர் வந்து ரெஃபரி ஆக முடியாது புரியுதுங்களா. அந்த ரெஃபரில வந்து இரண்டு ரெஃபரி போட்டிருக்கணும். ஒரு தரத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட லெக்சரர் வந்து ரெஃபரியா போடலாம், அதுதான் வந்து வழக்கமா நடக்குது. இல்லைன்னா நீங்க ஒரு இடத்துல வந்து பிராக்டிகல் செஞ்சீங்கன்னா அந்த பிராக்டிகல் செய்யற வந்து அவங்க பாஸ் இல்ல மேனேஜிங் டைரக்டர் வந்து அவங்க பேர் ரெஃபரியா போடலாம். இது வந்து ஒரு முக்கியமான அங்கம், ஏன்னா வந்து ஒரு வேலை விண்ணப்பம் போடுறப்ப வந்து ஒரு அந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ரெஃபரிக்கு வந்து போன் அடிச்சு ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சோம்னா நிச்சயமா வந்து ரெசியூமே வந்து அவங்க செக் பண்ணி ஆகணும், அவங்களோட போன் நம்பர் ஹேண்ட் போன் நம்பர் இமெயில் அட்ரஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா, இதெல்லாம் வந்து செக் பண்ணாதான் வந்து ரெசியூமே வந்து ஒரு கம்ப்ளீட் ரெசியூமே இருக்கணும். ஃப்ரம் டைம் டு டைம் வந்து ரெசியூமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க ரெசியூமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நீளமா இருக்கக்கூடாது. ஒரு பட்டதாரி வந்து அப்ளை பண்ணணும்னா வந்து 3 பேஜ் நான் 4 பேஜ் மேக்ஸிமம் போகக்கூடாது, அதுக்கு மேல போகக்கூடாது, ஏன்னா வந்து மஸ்ட் பி கம்ப்ளீட் டீடைல்ஸ் அந்த 4 பேஜோட வந்து ரெசியூமே வந்து அவங்க முடிச்சிருக்கணும். அன்லெஸ் அவங்க வந்து வேற துறையில இருக்காங்களா வந்து அது வந்து வேற எக்ஸ்ட்ரா போலாம், ஏன்னா அவங்க வேர்ல்ட் வாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு கிராஜுவேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 3 பேஜ் தான் ரெசியூமே இருக்கணும். அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கு, லைக் போன் சைஸ் வந்து நீங்க 10-14 மேலேக்கு போகக்கூடாது, போன் சைஸ் ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கக்கூடாது. ரெசியூமே வந்து மஸ்ட் பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிகாஸ் அது வந்து அகாடமிக் மாதிரி போடுவாங்க, மஸ்ட் பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அது வந்து ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து அந்த மல்டி அந்த போன் சைஸ்ல அந்த போன் டிஃபரெண்ட் போன்ஸ் எல்லாம் டைம்ஸ் ரோமன் டைம்ஸ் ரோமன் இல்லனா வந்து ஏரியல் அதோட வச்சுக்கணும். மற்றது வந்து அந்த விதவிதமான இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதுல ஹாரிசென்டல் வெர்டிக்கல் லைன்ஸ் அதெல்லாம் இருக்க போறாங்க, அந்த கிராஃபிக்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த ரெசியூமே வந்து ஒரு முக்கியமான டூல், அந்த ரெசுமியை வந்து செய்யறது வந்து ரொம்ப முக்கியம். இப்பயே வந்து அவங்க ஒரு யூனிவர்சிட்டியில இந்த துறையிலும் படிச்சாலும் ரெசுமியை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். சீத்ரிஜி வழங்கும் கேள்வி பதில் அங்கத்தில் மீண்டும் சந்திக்கிறோம். போன வாரம் ஆக்சுவலி இந்த சீத்ரிஜி மையத்துக்கு வந்து ஒரு மாணவர் வந்து தொடர்பு கொண்டிருந்தாரு. சோ அவர் என்ன கேள்வி எழுப்பியிருந்தாருன்னா, அவர் எஸ்பிஎம்ல வந்து அவர் ஒழுங்கா செய்யல. சோ அவருக்கு வந்து எல்லா பாடமும் ஃபெயில் பண்ணிட்டாரு. ஆனா ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல வந்து கிரெடிட் வச்சிருக்காரு, இங்கிலீஷ் பாடத்துல கிரெடிட் வச்சிருக்காரு. சோ மலாய் படத்துல அவர் ஃபெயில் பண்ணனால அவரால் எம்எல்விகே சர்டிபிகேட், சிஜர் கமாயிரான் மலேசியா, சோ இந்த மாதிரி வந்து காசஸ் அவரால் அப்ளை பண்ண முடியல, எங்கேயும் போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரும் முடிவு எடுத்துட்டாரு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு. அவங்க அப்பா வந்து ஒரு லோரி டிரைவர், சோ அவங்க அப்பா கூட ஃபாலோ பண்ணி அப்படியே லோரி டிரைவர் வேலையே எடுக்கலான்னு இந்த மாதிரி அவரு போன் அடிச்சு நம்மகிட்ட சில விஷயங்களை நம்மகிட்ட கலந்துட்டாரு. இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து நம்ம சிபிஓ என்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க. அண்மைய காலத்தில் இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து HR மினிஸ்ட்ரியில வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ICSM என்கிற இன்டர்நேஷனல் சென்ட்ரல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், அவங்களும் சேர்ந்து இந்த ஹெல்ப் யூனிவர்சிட்டி காலேஜ், நல்ல புகழ் வந்த காலேஜ் இந்த மலேசியால, சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து சிபிஓ சர்டிபிகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் ப்ரோக்ராம். இதுக்கு வந்து நீங்க எஸ்பிஎம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எல்லா படத்திலயும் நீங்க ஃபெயில் பண்ணிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனா மினிமம் வந்து ஒரு கிரெடிட்டா தான் இருக்கணும். சோ இப்ப இந்த மாணவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிரெடிட் வச்சிருக்காரு, ஆனா அது இங்கிலீஷ்ல வச்சிருக்காரு தவிர மலையில அவரு ஃபெயில் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இவருக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்கு. அப்ப இவர் வந்து இந்த சிபிஓ ப்ரோக்ராம்ல வந்து அவரு தொடர்பு கொண்டாருன்னா நம்ம வந்து மேற்கொண்டு என்னென்ன விவரங்கள் நம்ம கொடுக்க முடியுமோ சிபிஓ ப்ரோக்ராம் பத்தி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்ப வந்து நம்ம நேயர்களுக்காக நான் சில தகவல்கள் வந்து சிபிஓ பத்தி நான் அறிவிக்கிறேன். ஒன்னு வந்து மினிமம் கிரெடிட் ஒரே ஒரு எஸ்பிஎம்ல ஒரு கிரெடிட் இருந்தா போதும், பிரச்சனை இல்ல. ரெண்டாவது வந்து நீங்க எந்த ஒரு போலீஸ் ரெக்கார்டும் இருக்கக்கூடாது. மூணாவது வந்து ட்ரக் ஃப்ரீயா இருக்கணும், அப்படின்னா எந்த ஒரு போதைப் பொருளுக்கு வந்து ஆளாகி இருக்கக்கூடாது. உயரம் வந்து 5'2" மேல இருக்கணும். இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த சிபிஓ ப்ரோக்ராம்ல சித்ரிஜிக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா நாங்களே அவங்கள வந்து கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களை அந்த ப்ரோக்ராம்ல நம்ம சேர்த்துட்டு வந்துருவோம். ஆனா இது என்னன்னா 3 வருஷம் அவங்க வந்து சிபிஓ ப்ரோக்ராம் வந்து ஹெல்ப் யூனிவர்சிட்டி காலேஜ்ல படிக்கணும். அந்த 3 வருஷம் அவங்க படிச்சுக்கிட்டே அந்த 3 வருஷம் அவங்க வேலையும் செய்யணும். எந்த ஒரு கட்டணமும் இல்ல, பிகாஸ் எல்லாமே வந்து ஸ்பான்சர்ட் பை கவர்மெண்ட் பாருங்க. சோ அவங்களுக்கு வந்து இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே வந்து அவங்க அவங்களோட ஹாஸ்டல்ல இருந்து அப்படியே அவங்க வந்து வேற ஸ்டேட்ல இருக்காங்க, கெடால இருக்காங்க, எல்லாம் பாடமும் ஃபெயில் பண்ணிட்டாங்க, ஒரு கிரெடிட் இருக்கா, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க சேஃப்டி மேனேஜ்மெண்ட். பிகாஸ் இந்த காஸ் இந்த சர்டிபிகேட் ஆன் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இட்ஸ் அபவுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்கிறது. மேல் அதிக தொடர்புகளுக்கு அவங்க வந்து சீத்ரிஜி மையத்தை 1-800-88-39-73 என்ற எண்களுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, மக்கள் நடுவிய நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டோம். உண்மையில் தோல்வியை போன்று வேறு எதுவும் இல்லை என்பதை நான் நம்புகிறேன். இந்த உறுதிப்பாடுதான் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கிறது. இப்படி கூறியவர் உலகின் மிகப்பெரிய மின்னியல் நிறுவனங்களில் ஒன்றான மட்சுஷிதா நிறுவனத்தை தோற்றுவித்த கோனேசுகே மட்சுஷிதா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்கள் நடுவே இந்த நிகழ்ச்சியை நமக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். மக்கள் நடுவே கேட்டீர்கள். நிகழ்ச்சியை படைத்தவர் மு சங்கர், நிகழ்ச்சியாக்கம் சரஸ் பிஜின்.